ಯವಾಗ್ರತಿ ಪರ್ಯಂತ ಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನ ಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧ ನೇಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹ ಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಶಂಖಚಕ್ರಲಾಂಛನ ಸದೋಧ್ವಪುಂಡ್ರಮಂಡಿತಃ ಸಕಂಠಲಗ್ನಸತ್ತುಳಸ್ಯ ನರ್ಘಪದ್ಮಮಾಲಿಕಾ ಸಿತಾಂತರೀಯಸೂತ್ತರೀಯ ಯಜ್ಞಸೂತ್ರಶೋಭಿತಃ ಮಮಾಭಿರಸ್ತು ಮಾನಸೇ ಗುರುಃ ಸ ವೆಂಕಟೇಶ್ವರಃ. இதுவரையில் மூன்று வாரங்களாக ராகத்வேஷ சம்வாதத்தை பார்த்தோம். ராகனும் துவேஷனுமாக சேர்ந்து விஷ்ணு பக்தியையும் விரக்தியையும் சுமதியினிடம் போகாமல் இருப்பதற்கு என்ன வழியோ அந்த வழியை பார்த்தார்கள். சுமதி என்கிற ஒரு கேரக்டர் இந்த சங்கல்ப சர்வோதயத்தில், அந்த சுமதி தான் விவேக மகாராஜாவினுடைய மனைவி. சுமதி நல்ல அறிவு, நல்ல அறிவு இருக்கிறவர்களிடத்துல விஷ்ணு பக்தியும் விரக்தியும் சேராமல் பண்றது. இப்போ விஷ்ணு பக்தியும் விரக்தியும் சேராமல் இருந்தால் நல்ல அறிவாகவே ஆகவே ஆகாது. இப்ப அந்த சுமதிக்கு ஒரு இருப்பு வேணும் என்றால் விஷ்ணு பக்தியும் விரக்தியும் சேர்ந்தாதான் அவளுக்கு வந்து இருப்பே ஏற்படும். விவேகன் தன்னுடைய செயலினாலே விஷ்ணு பக்தியையும் விரக்தியையும் சுமதியோட சேர்த்துட்டான். இந்த நிலையில சுமதியும் விவேகனும் இப்பொழுது நாடகத்தில் வருகிறார்கள். இந்த ரெண்டு பாத்திரங்களும் இவா ரெண்டு பேரும் ஒரு பேசுறா, சில விஷயங்களை பேசுறா. அந்த விஷயங்களை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். தத்பிரவிசதி விவேகா சுமதிஷ்ட விவேகா தேவி சமாஸ்வசிஹி சமாஸ்வசிஹி வரப்பிரயுக்த பாடச்சர பயாபனோதனேன விரக்தி விஷ்ணுபத்தௌ தொத்சகாசம் பிராபித்தே. சமாஸ்வசிஹி சமாஸ்வசிஹி, பயப்படாதுமா, பயப்படாத, இனிமே கொஞ்சம் அந்த பரபரப்பெல்லாம் போய் அமைதியாயிரு அமைதியாயிருன்னு சொல்லி விவேகம் சொல்றான் தேவியினிடத்துல. பரப்பிரயுக்த பாடச்சர பயாபனோதனேன பிறர் ஏவினா, அவள் சுதந்திரமாக இது பண்ண பயம் வரல. இப்ப பயம் வந்ததுக்கு என்னன்னா பிறருடைய ஏவுதல்னாலே வரப்பட்டது. அந்த பிறருடைய ஏவுதல்னாலே ஒரு கள்ளர்கள் மூலமாக வந்த பயம். இப்ப இவளுக்கு யாருடைய ஏவுதல்னாலே எப்படிப்பட்ட பயம் வந்ததுன்றது முதல்ல பார்க்கணும். இவளுக்கு பொறுத்தவரைக்கெல்லாம் மகாமோகனுடைய ஏவுதல்னால விஷ்ணு பக்தியும் விரக்தியும் எப்படியுமே இவனிடத்துல இவளிடத்துல போய் சேரக்கூடாதுன்னு ஒரு பயத்தை, அந்த கள்ளர்களா இருந்தவா இவளுடைய பயத்தை ஏற்படுத்தின கள்ளர்கள் ராகமும் துவேஷமும். இவா ரெண்டு பேர்னால இவளால அச்சம் ஏற்படுத்தின ஒரு பயம் இருக்கு. அந்த பய போக்கடிச்சுட்டு விரக்தியும் விஷ்ணு பக்தியும் உன்னிடத்துல சேர்க்கப்பட்டனர். எப்படியும் விரக்தியும் விஷ்ணு பக்தியும் இவளிடத்துல வரக்கூடாதுன்றது அவ ரெண்டு பேரும் பண்ணது. அதெல்லாம் போயாச்சு, அவ சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்காமல் விரக்தியும் விஷ்ணு பக்தியும் உன்னிடத்துல வந்தாய் போச்சு. இனிமேல் நீ விசாரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆகையால இந்த பரபரப்பு எல்லாம் அடங்கி அமைதியா இருன்னு ராஜா விவேகம் சொல்ற. விவேகம் சொன்ன உடனே சுமதி சொல்றா, சுமதி தீர்க்கம் நிஸ்வசிய, ரொம்ப ஒரு பெருமூச்சு விட்டு அப்புறமா சொல்ற, நாத தாபி அஜாபி கிம்பவேதி தரளஹதயா கிம்பணமி பிரச்சன்னச்சாரிணோ கலு ராகத்வேஷாவசர அவசரம் பிரேட்சதே. நாத அவர் கணவனை பார்த்து விவேகனை பார்த்து சொல்ற, வாஸ்தவம் ஏதோ ஒருபடியா விஷ்ணு பக்தியும் விரக்தியும் வந்து சேர்ந்துட்டா, ஆனாலும் கூட எனக்கு ஒரே பயமாவே இருக்கு. என்னுடைய ஹிருதயம் ரொம்ப தரளமான ஹிருதயம். தரளமான ஹிருதயம்னு சொல்லி சொன்னமானாக்க, அதாவது ரொம்ப மிருதுவான ஹிருதயம். என்ன எந்த சமயத்துல என்ன வந்துருமோ என்ன வந்துருமோன்னு ஒரே பயமா இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். இந்த அங்கம், அதாவது இப்ப நாம மூணாவது அங்கத்தை பார்த்துட்டு இருக்கோம், மூணாவது அங்கம் தான் இப்ப நாம சொல்லிட்டு இருக்கோம். முதல் அங்கத்துல சுபட்ச ஸ்தாபனம் பண்ணார், நம்மளுடைய பட்சம் என்னன்றத சொன்னார். இரண்டாவது அங்கத்துல பரபட்ச பிரதிக்ஷேபம் பண்ணார். இப்ப நம்மளுடைய சுபட்ச ஸ்தாபனத்துக்கு விரோதமாக இருந்திருக்கிற, இதுக்கு எதிராக இருந்திருக்கிற மதங்கள் எல்லாம் நிரசனம் பண்ணார் சுவாமி. இது ரெண்டும் முடிந்த பிறகு இந்த மூன்றாவது அங்கத்துல உபாயத்துல பிரவர்த்திக்கிறது. உபாயத்துல மூணுவது, அதை பத்தி சொல்ல போறார். இதுதான் மூணாவது அங்கத்துக்கு உண்டான ஒரு விஷயம். இதுக்கு இந்த ரெண்டாவது அங்கத்துக்கும் மூணாவது அங்கத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்துவதற்காக ராகனையும் துவேஷனையும் ஒரு சம்பாதம், ராகத்வேஷ சம்பாதம்னு நடுவில் கொடுத்து, எப்படியெல்லாம் உபாயத்துல மூல முடியாதபடி பண்ண முடியும் பண்ணணுமோ அதற்கு உண்டான செயல்களை மகாமோகனுடைய கட்டளையின் பேரிலே ராகனும் துவேஷனும் செய்த விஷயங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது விஷ்ணு பக்தியும் விரக்தியும் வந்த பிறகு உபாயத்துல மூழணும். இங்கு சொல்ல போற உபாயம் பக்தி, அப்புறமா பிறகு பக்தி பெருமாளை அடைவதற்கு இரண்டு வழிகள் தான். ஒன்னு பக்தி, மற்றொன்று பிரபத்தி. இந்த பக்தியையும் பிரபத்தியையும் பத்தி சொல்லும் பொழுது பக்திக்கு முதல்ல சொல்ற, இந்த பக்திக்கு அவசியம் வேண்டியது, பக்தி தான் உபாசனம்ன்ற சப்தத்தாலையும் சொல்லப்படுகிறது. இதுக்கு விரக்தியும் விஷ்ணு பக்தியும் இருந்தாதான் இந்த உபாசனம் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த பக்தியும் உபாயத்துல மூழுவதற்காக தான் இந்த உபாய, இந்த இடத்துல இந்த விவேகனுடையவும் சுமதியினுடைய சம்வாதம். இந்த பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடிய உபாயங்களில் மூண்டோமானால் ஜீவனுக்கு இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுவிப்பு ஏற்படும். ஆகையால இப்ப பரமோத்தேசியம் ஜீவனை சம்சார பந்தத்திலிருந்து மகாமோகனுடைய பிடியிலிருந்து விடுவிப்பதுதான் பரமோத்தேசம். அந்த செயலை தான் இவர்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம ஆத்துல சில பிளான் பண்ணி சில காரியங்கள்லாம் பண்ணுவோம். இப்படி அந்த செயல்கள்லாம் செய்யும் பொழுது பெண்களாக இருக்கிறவா அவ பல எதிர்மறையான சில எண்ணங்கள், இதுக்கு இப்படி எல்லாம் தடங்கள் வந்தா என்ன பண்றது என்று அவர்கள் யோசனை பண்ணுவார். அந்த மாதிரி யோசனை பண்ணச்சு அவளுக்கே சில பயங்கள்லாம் ஏற்படும். அந்த மாதிரிதான் சுமதிக்கு சில பயங்கள்லாம் ஏற்படுறது. அந்த பயத்தை விவேகன் எப்படி எல்லாம் போக்கடிக்கிறார், அந்த பயத்தெல்லாம் போக்கடிச்சு பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடிய இரண்டு வழிகளிலே பக்தியிலே மூடுவதற்கு என்னென்ன அவசியமான தேவையோ அவையெல்லாம் இப்பொழுது தம்மிடம் இருக்கிறது என்பதை காண்பித்து அந்த உபாயத்திலே மூடுவதை பற்றி இப்பொழுது சொல்லப் போகிறார்கள். விவேகம் சொன்னா இனிமே விசாரப்படுவானா விஷ்ணு பக்தியும் விரக்தியும் வந்தாச்சுன்னு. வாஸ்தவம் விஷ்ணு பக்தியும் விரக்தியும் வந்தாச்சு, நான் சந்தோஷப்படுறேன். ஆனா பட்டு போயிட்டாருன்னா என்ன பண்றது? ராகனும் துவேஷனும் இங்கேதான் எங்கேனா மறைஞ்சு இருந்து மறுபடியும் ஒரு அட்டம்ல அந்த விஷ்ணு பக்தியும் விரக்தியும் என்னிடத்துல இருந்து பிரிக்க முடியாத போயிடுத்து. அவ என்னோட சேர முடியா பண்ணிட்டா. இன்னொரு முறை முயற்சி பண்ணி அவளை என்னோட சேர விட்டாத பண்ணிட்டா என்ன பண்றது? தத்தாபி அத்யாபி கிம்பவே திதி தரள ஹிருதயா கிம்பனாமி. எனக்கு எப்பவுமே கொஞ்சம் பயம்தான். இந்த காரியம் நல்லபடியா முடிய வரைக்கும் நம்ம வெளில கூட சொல்லாத இருப்போம் எத்தனையோ சமயங்கள்ல. அந்த மாதிரி அந்த உபாயத்துல முன்னு யோகம் சித்திக்கணும். சமாதி பரியந்தமான ஒரு உபாசனம் நடைபெறணும் இல்லையோ? அதுக்குள்ள எந்த நிலையில வேணா இந்த ராகமும் துவேஷமும் நமக்கு வந்ததுன்னாக்க அது மொத்தம் போயிடும். விஷ்ணு பக்தியும் விரக்தியும் போயிடுமே. இவ எந்த மூலையில மறைஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியலையே. பிரச்சன்ன காரணம் கலு ராகத்வேஷாவசரம் பிரேட்சத்தை. எந்த சமயத்துல ஏமாற போறான்றதுதான் இவ பாத்துட்டு இருக்கா. பகையால எனக்கு இன்னும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு விவேகம் சொல்ற பீரு மாதே பூதிக மனோதௌர்பல்யம். மனோதௌர்பல்யம் நீ பயப்படுற, உனக்கு மனசுல தைரியம் இல்லாமல் இருக்கிறதுன்றது வேண்டாம். அப்ப நீ தைரியமா இருன்னு அர்த்தம். நீ தைரியமா இரு. கிம் அஸ்மாக்கம் அப்படி சன்னிதோ ராகத்வேஷயோகோ அவகாசா. விவேகம் இருக்கிற இடத்துல ராகத்வேஷத்துக்கு அவகாசம் இருக்குமா? வெறும் விஷ்ணு பக்தியும் விரக்தியும் மாத்திரம் இருந்தவனா அந்த இடத்துல வேணா ராகத்வேஷத்துக்கு அவகாசம் இருக்கலாம். விவேகமும் இருக்கச்சே சுமதியும் இருக்கச்சே, விவேகனும் சுமதியுமா இருந்துட்டு இருக்கச்சே, அந்த இடத்துல ராகத்வேஷத்துக்கு அவகாசம் உண்டா என்று கேட்கிறேன். இது என்னது? இந்த இடத்துல அவர்களுக்கு நுழைவதற்கு இடம் கிடையாது. அந்த சமயத்துல அவ வரலாம் அப்படின்னாக்கா இதுல கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன்ல இருந்துட்டு இருக்கா. என்ன விவேகம்? மகாராஜாவனுடைய ப்ரொடக்ஷன்ல இந்த விஷ்ணு பக்தியும் விரக்தியும் இருக்கா. ஆகையால இந்த இடத்துல ராகத்வேஷத்தால எதிராளியினுடைய ஆள் தானே இவா ரெண்டு பேர், இவாளால நுழைய முடியாதுன்னு ஒரு அர்த்தம். யாருக்கு விவேகமும் யார் நல்ல புத்தியோடையும் இருந்துட்டு இருக்காளோ அவள் விஷயத்துல வரச்சே ஒரு காலம் இந்த ஆசையோ துவேஷமோ புகுந்து அவர்களுடைய எண்ணத்தை மாற்ற முடியாது. அவளுக்கு நிலையான ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்கு, எது நல்லது எது கெட்டதுன்னு அவளுக்கு அந்த விவேகம் இருந்துட்டு இருக்கு. அவளுக்கு நல்ல புத்தி இருந்துட்டு இருக்கு. அவளிடத்துல போய் ராகனும் துவேஷனும் இந்த ஆசையும் துவேஷமும் ஒன்னும் பண்ண முடியாது. ஆகையாலதான் விவேகம் சொல்ற வார்த்தை பீரு மாதே பூதக மனோதௌர்பல்யம் கிம் அஸ்மாக்கம் அப்படி சன்னிதோ ராகத்வேஷயோகோ அவகாசம் அப்பிச்ச. மேல இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன். அனுச்சித பதவி சிந்தயித்வா பிரயாத்தி மாத்திரை அத்ய பாலே விஷாதை உபநிஷதமுதாரமுத்வமன்னை க்வாபி லக்ஷே சரணமுபகதன்னஹ த்ராயதே சர்கதன்வா. அனுச்சித பதவீபிஹி சிந்தயித்வா ப்ரயாதான்யலவலமதி மாத்ரைஹி அத்ய பாலே விஷாதைஹி. ஏ பாலே அப்படின்னா நீ சிறு பிள்ளையாரு இருக்க. இந்த சிறு பிள்ளைய ஏன்னா இப்படி எல்லாம் பயப்படுற அளவு இல்லையோ, அதனால சொல்ற. ஓ சின்னவளே அனுச்சித பதவி சிந்தையத்வா பிரயாத்தானே அலமலம் அதிமாத்திரைஹி விஷாதைஹி அப்படின்னா அலம் அப்படின்னா ஒரு வருத்தப்படலாம், ஒரு சந்தேகப்படலாம். அந்த வருத்தப்படுறதுக்கும் சந்தேகப்படுறதுக்கும் ஒரு அளவு இருந்துருக்கு. அந்த மாதிரி நீ வருத்தப்படுறதும் சந்தேகப்படுறதும் இருக்க அளவில்லாததாக இருந்துருக்கு. இந்த அளவில்லாத சிந்தனையே வேண்டாம் என்று சொல்லணும். இப்போ இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் பார்க்கலாம். நம்ம ஒரு ஊர்ல இருந்து ஒரு இடத்துக்கு போனோம், கார்ல போறோம் வச்சுப்போமே, ஏரோப்ளைன்ல போறோம், கார்ல போறோம், எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறோம். இல்ல இல்ல எனக்கு பயமா இருக்குது, ஏரோப்ளைன்ல போனக்க எங்கேயான ஏரோப்ளைன் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டாக்க மேல இருந்து ஒண்ணுமே ஆகாது, கார்ல வேகமா போனா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா போனால போகவே முடியாது. நீ ஆத்திலேயே தான் உட்காந்துட்டு இருக்கணும். அமெரிக்காவுக்கு போனோம்னா எத்தனை நாள் நடந்து போனா எப்படி போனா போக முடியும், ஏரோப்ளைன்ல போனா தானே போக முடியும், அப்ப போகவே முடியாது. ஆகையால எந்த விஷயத்துல எப்பயோ எங்கேயோ எப்பயோ ஒரு சமயத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுன்றதுக்கோசரம் எப்பவுமே கார்ல ஏற மாட்டேன், எப்பவுமே ஏரோப்ளைன்ல போக மாட்டேன், நான் நடந்தே போவேன்னு ஒன்னு சொல்ல முடியுமாண்ணா? ஆகையால நம்மளுடைய சிந்தை இருந்துட்டு இருக்க எந்த விஷயத்துல நடக்குமோ அந்த விஷயத்துலதான் சிந்தை இருக்கணும். அந்த அதாவது விசாரம் படுறது கூட எல்லாத்துக்கும் எது கெடுத்தாலும் விசாரப்படக்கூடாது. நடந்து போனா கூட தான் அடிச்சுட்டு போடுறான், அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆகையால நீ நம்ம இருக்கிற இடத்துல ராகமும் துவேஷமும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கு. இன்னும் இங்கதான் மறைஞ்சிட்டு இருப்பான், அவன் விஷ்ணு பக்தியை விரக்தியை பிடிச்சுட்டு போயிட்டான்னா என்ன பண்றதுன்னு எல்லாம் இப்படி எல்லாம் விசாரப்படுறதுன்றது இருக்க ரொம்ப அத்தியா இருந்துட்டு இருக்கு. ஆகையால அளவுக்கு மேல வருத்தப்பட வேண்டாம் என்பதாக சொல்வார். உபநிஷதம் உதாரம் உத்வமன்னையும் பெருமாள் என்ன பண்றாரு தெரியுமா? உபனிஷத்துக்கள், அதாவது கீதம், அர்ஜுனனுக்கு அர்ஜுனன்ற ஒரு ஒத்தனை குறிச்சி ஒரு பாணமாக இருக்கக்கூடியதாக இருந்திருக்கு. ஒரு சாருங்க பாணி இருக்காரு, அதாவது சாருங்க பாணியாக இருந்திருக்கிற எம்பெருமான், எம்பெருமானுக்கு திவ்ய ஆயுதங்கள்ல சாருங்கம்ன்றது ஒரு ஆயுதம். அப்பேற்பட்ட ஆயுதங்களையுடைய எம்பெருமான் சரண முபகதானு நகா திராயத்தே சாரங்கதன்வான், அவனிடத்துல நாம சரணாகதி பண்ணிருக்கோம். இந்த சரணாகதி பண்ணினதுனால நம்மள பெருமாள் ரக்ஷணம் பண்ற. உபனிஷதம் உதாராம் உத்வகன்னு என்பதாக சொல்லுகின்ற உபனிஷத்துக்கு அர்ஜுனன் பொருட்டு அர்ஜுனனுக்காக, இங்க உபனிஷத்துன்றது கீதோபதேசம், கீதோபனிஷத்துன்னு அர்த்தம். அர்ஜுன ரூபமான ஒரு லட்சியம், அந்த லட்சிய விஷயத்துல உபனிஷத்தாகிற ஒரு சார் வில்லு, இந்த வில்லை அம்பு, இந்த அம்பை அர்ஜுனனிடத்துல சேர்க்கிற, அதாவது அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் உபதேசம் பண்ற. அப்படி உபதேசம் பண்ற அர்ஜுனன் வியாஜத்துல நம்ம எல்லாருக்கும் உபதேசம் பண்ற கிருஷ்ணன்றவர் நம்ம எல்லாரையும் ரட்சணம் பண்றதுக்காக இருந்துட்டு இருக்க, அவர் இருக்கச்சே நாம எதுக்கு விசாரப்படணும் என்பதாக சொல்ற. சரணம் முபகத்தான் நகா திராயத்தே சாரங்கதன்வான், அவரிடத்திலே சரணாகதி பண்ணின நம்மை சாரங்கதன்வா திராயத்தே, சாரங்கதன்வாக இருந்திருக்கிற எம்பெருமான் ரட்சிக்கிறார், அப்போ நாம விசாரப்படவானான்னு சொல்ற. சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல ஒரு விஷயம் சொல்ற, பிரபன்னாத் அந்நேஷாம் நதிசதி முகுந்தகா நிஜபதம் என்பதாக. சரணாகதி பண்ணாதவனுக்கு பெருமாள் ஒரு காலும் மோட்சம் கொடுப்பதில்லை என்பதாக. இப்போ எம்பெருமானை அடைவதற்கு உபாயமாக பக்தி பிரபத்தி இரண்டும் சொல்லியிருக்கு. அப்ப யார் பக்தி யோகத்துல ஈடுபடுறாளோ அவளுக்கு மோட்சம் உண்டுன்றது சித்தம். அந்த மாதிரி இருக்கச்சே சரணாகதி செய்யாதவாளுக்கு பெருமாள் மோட்சம் கொடுக்க மாட்டேர்னு எப்படி சொல்றது, சுவாமி எப்படி சாச்சேர் என்று ஒரு கேள்வி வரும். அங்க சொல்ற, பக்தி யோகம் பண்றவாளும் சரணாகதி பண்ணிருக்கா. எதுக்காக சரணாகதி பண்ணிருக்கா? சரணாகதின்றது ஒரு பலத்தை உத்தேசிச்சு செய்யக்கூடிய ஒரு செயல். எந்த பலத்தை குறித்து அவர்கள் அந்த சரணாகதியை பண்ணிருக்காங்கன்னா, தாங்கள் செய்யும் பக்தி யோகம் எந்தவித இடையூறும் இல்லாமல் செவ்வனே முடிவு பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் பரநியாசம் செய்தார்கள். அதுதான் இந்த இடத்துல சொல்ற சரணம் உபகத்தான் நகா திராயத்தே சார்ங்கதன்வான். இவா பக்தி ரூபமான உபாயத்திலே ஈடுபடப் போகின்றார்கள். அந்த பக்தி ரூபமான உபாயத்திலே ஈடுபடும் பொழுது அந்த பக்தி யோகம் செவ்வனே நடைபெற வேண்டும், இது நடந்து முடிவு பெற வேண்டும் என்பதற்காக சாங்கதன்வாவாக இருந்திருக்கிற எம்பெருமானிடத்திலே நாம் சரணாகதி பண்ணிருக்கோம், ஆகையால விசாரப்பட வேண்டாம் என்பதாக சொல்லுகின்றார். இதுல இந்த பிரபத்திக்கு சத்வாரக பிரபத்தி அல்லது அங்க பிரபத்தி என்பதாக பெயர். சாட்சாத்தாக அதாவது நாம் பக்தியோகம்லாம் செய்வதற்கு உண்டான சக்தி இல்லாதவன், இது ஞானம் சக்தி எல்லாம். ஆகையால பக்தியோகம் பண்ணமானாக்கா என்ன பலன் வருமோ அந்த பலனை நீயே எனக்கு கொடுக்க வேணும் என்று எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றது. இதுக்கு சுதந்திர பிரபத்தி என்பதாக பெயர். இப்ப இவர்கள் இரண்டு பேரும் இப்பொழுது பக்தியோகத்தை பற்றி சொல்ல போகின்றார்கள், அதாவது பக்தியோகத்தில் ஈடுபடுவதை பற்றி பேசப் போகிறார்கள். ஆகையாலே இங்கு இவர்கள் செய்த சரணாகதி அங்க பிரபத்தி தான். ஆகையால நாம எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணிருக்கிறதுனால எம்பெருமான் நம்மள ரக்ஷணம் பண்ண போற. ஆகையால நீ சமாதி பரியந்தமாக இருந்திருக்கிற பக்தி யோகத்தை நாம எப்படி முடிப்போம்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக விவேகன் சொல்லுகிறான். அனுச்சித பதவி சிந்தயத்வா பிரயாத்தலமலமதி மாத்திரை அத்ய பாலே விஷாதை உபநிஷதமுதாரமுத்வமன் க்வாபி லக்ஷே சரணமுபகதன்னஹ த்ராயதே சார்ங்கதன்வாம். அப்ப சுமதி சொல்றான், சவிஷாதம் சம்ஸ்கிருதம் ஆசிரித்த ஆர்யபுத்ரா. நாடகங்கள்ல ஒரு வழக்கம், பெண் பாத்திரங்களிலே இருப்பவர்கள் எப்பொழுதுமே பிராகிருத பாஷையில தான் பேசுவார். அதே மாதிரி சேவகர்கள், அதாவது கீழ்மட்டமாக இருக்கக்கூடிய பாத்திரங்கள்லாம் பிராகிருத பாஷையில பேசுவார். சம்ஸ்கிருதத்துல சுத்த சம்ஸ்கிருதத்துல பேசுறவா நாயக்கன் கதாநாயக்கனாக இருந்திருக்கவன், நாயக்கனோட கூட சேர்ந்து இருக்கிறவா, இவளும் ஒரு எலைட்டா இருக்கிறவா தான் சம்ஸ்கிருதத்துல பேசுவா. இப்ப வழக்கமா சம்ஸ்கிருதத்தில் பிராகிருதத்துல பேசுறவோ இப்ப பயந்துண்டு ஒரு தனக்குள்ளேயே ஒரு பரபரப்போட கூட ஒரு பய விசாரத்தோட கூட நேர சம்ஸ்கிருதத்திலேயே பேசுறார். சர்க்கேஷு பிரதிசஞ்சரேஷு பகுசா சொர்க்கே ததா துர்கதௌ ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி முக்தி பரண மரண அவஸ்தாசு துஸ்தாசு ச துக்கன்னே பிரஸ்தரவத் பவன்னே பஹுபசுஹும் சுக்கன்னதௌ தேஹ பிரதி தக்தா தக்த சஜீவித த்ருமதசா தீனோத்தரீ த்ருஷ்யதே. இப்பொழுது ஜீவர்களுடைய நிலையை சொல்லுகின்ற, ஜீவன் எப்படி இருந்திருக்கு என்பதை சொல்லுகின்ற. சர்க்கேஷு பிரதிசஞ்சரேஷு பகுஷா சொர்க்கே ததா துர்கதௌ. சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாட்டி சிருஷ்டி பண்ண செய்யும், அதுக்கப்புறமா இவ எல்லாம் லோகத்துல எல்லாரும் சிருஷ்டி பண்றா, சிருஷ்டி பண்ண பிற்பாடு இவ எல்லாம் போயிட்டும் வந்துட்டும். இந்த ஜீவன்களுக்கெல்லாம் அவரவர்களுடைய செயலுக்கு ஏற்ப கர்மானு குணமான ஒரு சரீரத்தை கொடுக்கிறார் எம்பெருமான். அந்த சரீரத்தை கொடுத்து சுகதுக்கங்களை அனுபவிக்கும்படியாக பண்ற. இப்படி சுகதுக்கங்களை அனுபவிக்கும்படியாக பண்ணச்சே, கர்மானுகுணமான சுகதுக்கங்களை அனுபவிக்கும்படியாக பண்ற பெருமாள் இவாள்லாம் இந்த ஜீவனும் என்ன பண்ணிட்டு இருக்கா, ஒவ்வொரு வாட்டியும் பறக்கிறது, மறுபடியும் இறக்கிறது, அந்த பூமியில பறக்கிறது, பாடு பிற்பாடு. இவளுடைய புண்ணியம் நிறைய இருந்ததுன்னா சொர்க்கத்துல போய் சொர்க்கத்துக்கு போறது, இவ பாபம் பண்ணியிருந்தாள்னாக்கா நரக்கத்துக்கு போறது. சர்க்கேஷு பிரதிசஞ்சரேஷு பகுஷகம் சொர்க்கே ததா துர்கதௌ, சொர்க்கத்துல ததா துர்கதௌ, துர்கதௌன்னு சொல்றது நரக்கம். இந்த நரக்கத்திலையும் ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி முக்தி மரணாவஸ்தா துஸ்தாசு, ஜாகிரத் தச மூச்சின் இருக்கிறது, ஸ்வப்னம் அந்த தூங்கிட்டு இருக்கச்சே நல்ல தூக்கம் இல்லாத கனவோட இருந்துட்டு இருக்கச்சே, அப்புறமா நல்ல தூக்கம், மூர்ச்ச, இறப்பு, இப்படி எல்லா நிலைகளிலையும் துக்கப்படுறவனாக இருந்துட்டு இருக்கான். ஜாகிரத தசையில மூச்சுட்டு இருக்கச்சே துக்கம் கேட்கவே வேண்டாம், எத்தனை விசாரமோ அத்தனை விசாரப்பட்டு எப்ப பார்த்தாலும் தூக்கம் வராது, மூச்சுட்டு இருக்கச்சே அது துக்கப்படுறோம், அதை நாம பார்த்துட்டு இருக்கோம், தெரிஞ்ச விஷயம். சொப்னத்துல என்ன துக்கம் வரப்போறதுன்னா, நம்ம பாப்ப விசேஷம் சொப்னத்துல பாம்பு வந்து மிரட்டும், கல்லறி வச்சுட்டு ஏந்துப்பான், மறுபடியும் தூக்கமே வராது. ஆகையால அது சொப்னத்திலயும் துக்கானுபவம்ன்றது சித்தம். சுஷுப்தி அப்படின்னா சுஷுப்தின்றது டீப் ஸ்லீப், ஆழ்ந்த தூக்கம். ஆழ்ந்த தூக்கத்துல நன்னா தானே தூங்க போறான் அப்படின்னா அந்த நிலையிலயும் துக்கானுபவம் ஏற்படுறது, அந்த துக்க அனுபவத்துக்கு. அதுக்கப்புறமா பாருங்க முக்ததசை, முக்ததசைன்னா மூர்ச்ச தசை, கோம மாதிரி இருந்துட்டு இருக்கான், கோம மாதிரி இருந்துட்டு இருக்கவனுக்கு அங்கேயும் துக்கானுபவம் இருக்கும். இது துக்கானுபவம் நம்ம யோசனை பண்ணி பார்ப்போம். ஒருத்தன் கோமா ஸ்டேஜ்ல இருக்கான், மூர்ச்ச அடைஞ்சு இருக்கான், கொஞ்ச நாள் கழிச்சு அவன் மூச்சு தெளிஞ்சு எழுந்துக்கிறான், எழுந்திருக்கச்சே நான் என்ன பண்ணேன், இப்படியா இங்கேயா இப்படி விழுந்துட்டனா என்ன அப்படின்லாம் அவன் சொல்றான். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அவன் ஏதோ அவனுடைய புத்தியில சுகதுக்கானுபவம் இல்லாமல் அப்படியே கட்டையாட்டம் கிடக்கிறது இருக்கு, அதுதான் கோமான்னு நாம நினைக்கிறோம். அவனுக்கு சுகதுக்கானுபவம் இல்லைன்னு நினைக்கிறோம் நாம. ஆனா உண்மையில அந்த நிலையிலயும் அவனுக்கு துக்கானுபவம் இருக்கு, அவன் அனுபவிச்ச துக்கத்தை வெளிப்படுத்த முடியாத இருந்துட்டு இருக்கான், அதான் அங்க விசேஷம். இப்போ எத்தனையோ உங்களுக்கு தெரியாது, நான் சொல்ல போறது இல்ல, எத்தனையோ சயின்டிபிக் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இந்த சயின்டிபிக்கா சொல்லச்சு என்ன சொல்றான்னா, ஒரு ஆத்மா ஒரு சரீரத்துக்குள்ள உடம்புல வியாதியோடையோ எதிரோடையோ இருந்துட்டு இருக்கான், அவன் துக்கத்தை அனுபவிக்கிறானா இல்லையான்றத தெரியப்படுத்துறது, அதுக்கு சாதனங்கள் இருந்துட்டு இருக்கு. இவன் கோமாவில இருந்தாலும் கூட இவனுக்கு துக்கானுபவம் ஏற்படுறது, ஆனா அந்த துக்கானுபவத்தை வெளியில சொல்ல தெரியல, அதுக்குள்ள அந்த அந்த காலத்துல மாத்திரம் அறியக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிற துக்கானுபவம் அப்படிப்பட்டது. மரணத்தை காட்டிலும் துக்கம், மரணத்தை பார்த்து எல்லாரும் பயப்பட்டு இருக்கோம். இப்ப எல்லா சமயத்திலையும் இப்படிப்பட்ட துஸ்தாசுச்ச, இதுதான் துக்கப்படுறது. இது ஒரு சமயம், இது இந்த நிலையில. அது தவிர துக்கன்னு பிரஸ்தரவத்து பவன்னு, பிரஸ்தரவத்து பவன்னு சொல்லி சொல்ற, பிரஸ்தரம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க பாஷாணம் மாதிரி இருக்கு, அதாவது ஒண்ணுமே தெரிஞ்சுக்காத இருந்துட்டு இருக்கிறது. ஆகையால ஒண்ணுமே தெரிஞ்சுக்காத இருக்கிறதும் பகு பசுகு அப்படின்னா, இது பகு பசுகு அப்படின்னா மாடு போல இருந்துட்டு இருக்கு. இங்க பகுன்ற ஒரு சப்தத்தை உபயோகப்படுத்திருக்க. பகுச்சு பிரத்யம் பசு சதுருசகான்னு அர்த்தம். பகு பசுகுன்றதுக்கு பசு மாடு போலன்னு அர்த்தம், சதுருசகான்னு அர்த்தம். இது பகுன்றதுக்கு பலன்ற அர்த்தம் இருக்கு, அந்த பலன்ற அர்த்தத்துல இந்த இடத்துல உபயோகப்படுத்தல, போலன்ற ஒரு அர்த்தத்தை இந்த இடத்துல உபயோகப்படுத்திருக்கார். பகு பசுகு சுக்கியன் அசௌ தேகபிரத்து, அசௌ தேகபிரத்து இந்த தேகத்தை தரித்திருக்கிற ஜீவனாகனவன் இவன் சில சமயம் துக்கிக்கிறவனாகவும் இருந்துட்டு இருக்கான், சில சமயம் சுகிக்கிறவனாகவும் இருந்திருக்கான். தக்தா தக்த சஜீவித த்ருவதசா தீனோ தரிதிருஷ்யதே. ஒரு மரம் இருக்கும், மரத்தின் கீழே நாம கொளுத்தினோம்னு வச்சுக்கோங்கோ, கொளுத்தினாக்கா ஒரு பக்கம் கொளிந்திருக்கும், அப்படியே வாடி போயிருக்கும், இன்னொரு பக்கம் அப்படியே பச்சையா இருந்திருக்கும். அந்த மாதிரிதான் இந்த ஜீவன் சுகானுபவத்தையும் பண்ணிட்டு இருக்கு, துக்கானுபவத்தையும் பண்ணிட்டு இருக்கு. இந்த சுகதுக்கானுபவத்தினால ஒரு கொழுந்தின மரத்துல ஒரு பக்கம் பச்சையாவும் ஒரு பக்கம் வந்து வாடியும் இருக்க மாதிரி இவன்லாம் இந்த ஜீவன்றது காணப்படுகிறான். இவளுடைய நிலை இப்படிதான் இருக்குன்னு சுமதி சொல்றா. சர்க்கேஷு பிரதிசஞ்சரேஷு பகுசா ஸ்வர்கே ததா ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி முக்தி மரணாவத்தாது துக்காது தம் துக்கியன் பிரஸ்தரவத் பவன் பகு பசு சுக்கியன் அசௌ தேகபிருதி தக்தா தக்த சதேவித த்ருமத சாதீனோ தரீதிருஷ்யதே. விசித்திர ஜவ விஸ்வகிருத் விஹ்ருதி மாருத பிரேரண விபக்த பவிதம் வ்யத விபின சிந்து விஷ்பூர்த்திபிஹி ஜடால விருஜினா விவிலே ஜவன யௌவனாஸ்வாதனே ஜரா மரண பீஷணே ஜகதி ஜந்துராவர்த்தியதே. ஜரா மரண பீஷணே ஜகதி ஜந்துராவர்த்தியதே. சுவாமி ஒரு விஷயம் சொல்றாருன்னா இந்த சொல்ற அழகே தனி. சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகளை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு பாக்கியம் இருக்கணும். ஒவ்வொரு ஸ்லோகத்திலயும் அப்படியே இப்ப இந்த சங்கல்ப சூரியோதயத்துல அப்படியே பிராக்டிக்கலா நாம எப்படி எல்லாம் நடக்கிறதோ, நமக்கு என்னெல்லாம் நடக்கிறதோ, நாம எப்படி எல்லாம் யோசனை பண்றோமோ அது மொத்தத்தையும் அப்படியே நம்ம எதிர கொண்டு வந்து நிறுத்திடுறது. இதுல இருக்கிற கதாபாத்திரங்கள்லாம் யாருனாக்க நம்மிடத்துல இருக்கிற குணங்கள் தான் இந்த கதாபாத்திரங்கள்லாம் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துடுறாரு நமக்கு. இந்த இடத்துல சுமதி சொல்றா ஜரா மரண பீஷணே ஜெகதி ஜந்துர் ஆவர்த்தியதே. ஜரா மரண பீஷணே இந்த ஜர நமக்கு பயம்ன்றது எதுல இருந்துருக்கு, வயசாய் கொடுத்துனா ஒரு பயம், எப்ப போயிடுவோன்ற ஒரு பயம், இது ரெண்டும் தான் பெரிய பயம். இது சாதாரணமா நாம ஆபீஸ் போயிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த பயம் வராது. ரிட்டையர் ஆயிட்டோம்னாக்க இனிமேல் நமக்கு ஆபீஸ் இல்லைன்னு சொல்லி நாம ஆத்துல உட்காந்துக்கிறோன்ற ஒரு ஸ்திதி நிலை என்னைக்கு ஏற்படுறதோ அன்னைக்கு நாம மூப்பை பத்தி விசாரப்பட ஆரம்பிச்சிருவோம், அன்னைக்கு மரணத்தை பத்தி விசாரப்பட ஆரம்பிச்சிருவோம். ஜரா மரண பீஷணே ஜகதீ, இந்த லோகத்துல இந்த மூப்பும் இறப்புமாக இருக்கிற பயங்கரமாக இருந்துருக்கு இந்த லோகம்ன்றது. இதுல எப்படிலாம் நம்ம இருந்துருக்கோம் பார்ப்போம். விசித்திர ஜவ விஸ்வகிருத்விஹுதி மாருத பிரேரண விபக்த பவிதம் பவிதவ்யதாம் விபன சிந்து விஷ்பூர்த்திபிஹி. எம்பெருமானுடைய லீலை இருந்துருக்க இது ரொம்ப விசித்திரமானது, நம்மளால எண்ணியே பார்க்க முடியாதது. இது விசித்திரமா இருந்துருக்கு. ஒரு ரூபணம் பண்ற எம்பெருமானுடைய லீலையே ஒரு பெரும் காத்து. இந்த காத்து பிரிடிக்ஷனே பண்ண முடியாதான். இவெல்லாம் சொல்லிட்டு இருக்காள் புயல் அடிக்க போறது, இது நாகப்பட்டினத்துல இருந்து 25 கிலோமீட்டர்ல வரும், இவ்வளவு கிலோமீட்டர் வேகத்துல இந்த புயல் அடிக்கிறோம் அப்படின்னு எல்லாம் இவெல்லாம் ஒரு ப்ரிடிக்ட் பண்றாளோ இல்லையோ, எந்த ப்ரிடிக்ஷனுக்குள்ளேயும் கட்டுப்படாததாக இருந்துட்டு இருக்கிறது எம்பெருமானுடைய லீலையாகிற ஒரு காத்து. இது ஒரு பெருங்காத்து அடிக்கிறது. இந்த பெருங்காத்து அடிக்கிறதுல நாம சொல்லுவோம் எப்படி எல்லாம் பாக்கணும், நாம நினைச்சுப்போம் நிறைய நல்ல காரியத்தை நிச்சயம் பண்ணிட்டு இருப்போம். இவ்வளவு நல்ல காரியம் நாம பண்றதுனால நமக்கு இனிமே வரப்போறதெல்லாம் நல்லதுதான் நடக்க போறதுன்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா எப்பயோ ஜென்ம ஜென்மாந்தரத்துல எப்பயோ ஒரு தப்பு காரியம் பண்ணிருப்போம், பெருமாள் இதெல்லாம் விட்டுட்டு அந்த தப்பு காரியத்துக்கு உண்டான பலனும் என்ன கொடுக்க ஆரம்பிப்பேர், அப்புறமா நல்ல காரியத்துக்கு உண்டான பலனை கொடுப்பேர். அப்ப நாம நினைச்சுக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. எந்த காரியம் பண்ணாலும் அதுக்கு பலன் எப்ப வரப்போறதுன்றது, பலனை எப்ப கொடுக்கறதுன்றது நமக்கு, எப்ப வரப்போறதுன்றது நமக்கு தெரியாது. எப்ப கொடுக்கணும்ன்றது பெருமாள் ஒத்தருக்குதான் அது தெரியும். விசித்திர ஜவ விஸ்வகிருதி மாருத பிரேரண விபக்த பவிதம் யதா விபின சிந்து விஸ்பூர்த்தி பீ. சரி, இப்ப இதனால என்ன எடுத்துன்னா, இந்த எதிர்காலத்தினுடைய பலன்கள்ன்றது இருக்க, அது காட்டாறு மாதிரி. காட்டாறுன்னா காட்டுல சில ஆறுகள்லாம் போகும். அந்த காட்டாறுல எப்ப வெள்ளம் வரும் எப்ப வடியுன்றது தெரியாது. எல்லாம் திடீர்னு வெள்ளம் வரும், திடீர்னு வெடிஞ்சு போயிடும். இது ஜலம் இருக்கும் இந்த இடத்துல நினைச்சுண்டு நம்பி ஒரு இடத்துக்கு போக முடியாது. சரி, ஜலம் இல்ல நம்ம பாட்டுக்கு தாண்டி போயிடலாம் நினைச்சுட்டும் போக முடியாது. திடீர்னு வெள்ளம், அந்த காட்டாறுல வெள்ளம் வந்து நம்மளே அடிச்சும் போயிடும். விபக்த பவிதவ்யதா விபுன சிந்து விஸ்பூர்த்தி பீ. ஆகையல்ல நம்மளுடைய எதிர்கால பலன்கள்ன்றது இருக்க, அவையெல்லாம் ஒரு காட்டாறு மாதிரி. அந்த காட்டாறு மாதிரி விரைந்து போடுறது, அது விரைந்து வேகமா போறது என்னன்னு கேட்டக்க, நம்மளுடைய யௌவனம். ஜட்டால விருஜினாவிலே ஜவன யௌவன ஸ்வாதனே, ஜட்டால விருஜினாலே. இது ஒரு ஜட்ட மாதிரி நம்மளுடைய பாபங்களாலே பின்னி பிணைச்சி இருக்கிறது. அந்த யௌவனம் இருக்க, ஜவன யௌவன ஸ்வாதனே, எல்லாருக்கும் யௌவனம் இருக்கும், அது ஒண்ணும் சந்தேகமே இல்லை. அந்த யௌவன காலம் இருக்க காட்டாறு மாதிரி அதிவேகமா ஓடி போயிட்டு இருப்பான். எப்ப வருது எப்ப போறது என்னன்னு தெரியல. சில பேரை சொல்லுவா, என்னடா இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு கிழமாயிட்டிய நீன்னு கேட்பா. இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு கிழமாயிட்டேன்னாக்க, கிழவனா ஆறுதுன்றது வயசுனாலதானே இருக்கு. இத்தனை வயசு ஆயிடுச்சுன்னா கிழந்தானே ஆக போறோம், கிழவன்தானே அப்படின்னா கிடையாது. அந்த யௌவனானுபவம் பண்றதுக்கு சக்தி இல்லாதவனா ஆயிடுறது இருக்க, அதுதான் கழத்தன்மைன்றது. அந்த கழத்தன்மை, அந்த யௌவனானுபவம்ன்றது காட்டாறு மாதிரி, அது ஏதோ ஒரு கால விசேஷத்துல வரும். கால விசேஷத்துல வந்துருத்துனாக்க வந்த உடனே அது அனுபவம் பண்ண அனுபவிச்சா போச்சு, இல்லைன்னா அதுவும் போயிடும், யௌவனமே போயிடும். அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆகையால அதுக்கும் ஒரு சக்தி வேணும். ராமர் வனவாசத்துல இருக்கச்சே சீதா பிராட்டியை நினைச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் மல்யவான் இருக்கச்சு. அப்ப லக்ஷ்மணர்ன்ற சொல்ற, எனக்கு இத பத்தி ஒன்னும், சீதா பிராட்டி அங்கேயோ இருக்கான்றத பத்தி பரவாயில்ல, விசாரம் இல்ல. ஆனா வயோகதி வர்த்தன்னு சொல்லி சொல்ற, நான் அப்படியே இல்லையே, நானும் கழவனா போயிட்டு இருக்கனே, வயசாயிட்டு இருக்கு. அப்போ அவள் சீதா பிராட்டி விஷயத்திலயும் அதே தான் சொல்லணும். இப்ப இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த வயசுன்றது இருக்க தானா நமக்கு மூப்ப கொண்டு வந்துடும். அந்த விஷய சுகத்தை அனுபவிக்கணும்ன்றது கூட கால விசேஷத்துல காட்டாறு மாதிரிதான் இருக்கும், கால விசேஷத்துல தான் இருக்கும். அந்த சமயத்துல பணத்துக்கோசரமும் இதுக்கோசரமும் ஓடி இருந்தோம்னாக்க எவன அனுபவம் இல்லை. இது கடைசியில மறுபடியும் வரப்போறது இல்ல. இதுல மீதி காலம் வந்துருத்தோம்னா ஜரா மரணம்ல பீதி, ஐயோ மூப்பு வந்துருத்தே மரணம் வந்துருத்தேன்னு பீதி. இப்படிதான் எல்லாரும் வேணுன்னு இருக்கா, இது சம்சாரம்ன்றது இப்படிதானே இருந்துட்டு இருக்கு. நீர் என்னமோ சுலபமா சொல்லிட்டேரு, விஷ்ணு பக்தியும் விரக்தியும் நம்மளை விட்டு போக மாட்டா, நமக்கு ராகத்வேஷத்தினால இனிமே விசாரமே இல்லைன்னு சொல்லிட்டு லோகத்துல இருக்கிற இயல்பு இது லோகத்துல நடந்துட்டு இருக்கேன்னு சுமதி சொல்ற. விசித்திர ஜவ விஸ்வகிருத் விஹிருதி மாருத பிரேரணா விபக்த பவிதம் யதா விபின சிந்து விஷ்போர்த்திபி ஜடால விருஜினா விலே ஜவன யௌவனாஸ்வாதனே ஜரா மரண பீஷணே ஜகதி ஜந்துராவர்த்தியதே. விவேகன் இவளிடத்துல ஒரு பச்சாத்தாபம், ஒரு இரக்கத்தோட சொல்றான். சொல்றது எல்லாமே சத்தியமா இருந்துட்டு இருக்கு, ஆனா இவ்வளவு பயப்படணுமான்னு தெரியலையே, அதுக்காக இரக்கத்தோட சொல்றான். தேவி சத்தியம், நீ சொல்றதெல்லாம் சத்தியம். லோகத்துல இருக்கிறவா சுகதுக்கத்தை அனுபவிச்சுண்டு, ஒரு மரம் எரிஞ்சதுன்னா ஒரு பக்கமும் எரிஞ்சவும் ஒரு பக்கமும் எரியாமையும் இருக்க மாதிரிதான் இருக்கா இந்த ஜீவன் எல்லாம் இருந்துட்டு இருக்கா, வாஸ்தவம் தான், அது சத்தியமான விஷயம். அதே மாதிரி இது காட்டாறு மாதிரி இருக்கு, யௌவனானுபவம்ன்றது எம்பெருமானுடைய சங்கல்பத்துல அந்த விஷயானுபவம் எவ்வளவு நாள் இருக்கும் எப்படி இருக்கும் என்னன்றது தெரியாது. ஒரு பெருங்காத்து எம்பெருமானுடைய சங்கல்பம் மனசுன்றது, அது எங்க அடிச்சு எங்க எப்படி போகும்னு தெரியாது, எதுக்கு எப்ப பலனை கொடுப்பார் எப்படிப்பட்ட சுகம்ன்றது தெரியாது. அந்த சுக காலமும் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கு, மீதி காலத்துல நாம ஜரா மரணத்துக்கோசரம் விசாரப்பட்டு இருக்கிறதுன்றது இருக்க, நீ சொல்றது எல்லாம் அக்செப்டபிள், அப்படியே ஒத்துக்கிறேன் நான், வாஸ்தவம் தான். ஆனா எப்போ அதுன்னு பார்க்கணும். நமக்கு விவேகம் வரத்துக்கு முன்ன, நமக்கு விரக்தி வரத்துக்கு முன்ன, நமக்கு விஷ்ணு பக்தி வரத்துக்கு முன்ன நீ சொன்னதெல்லாம் விவேகம். நமக்கு விவேகம் வந்துடுத்து, நல்ல ஞானம் பிறந்தெடுத்து, விஷ்ணு பக்தியும் விரக்தியும் நம்மோட இருந்துட்டு இருக்கா, அப்படி இருக்கச்சே இது எதுவுமே நம்ம கிட்ட ஒன்னும் பண்ண முடியாது. அதுதான் நான் சொல்றேன், தேவி சத்தியம் இதம் இதப்பூர்வம், இதுக்கு முன்னன்னு சொன்னாக்கா இது சத்தியமான விஷயம். அத்ய புனகா இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, அபுனராவர்த்தி வர்த்தனையும் ஆருருட்சதா புருஷஸ்ய சிறகால சஞ்சித புண்ணிய சஞ்சய பரிணதம் விசேஷம் ஆகர்ணய. நமக்கு மோட்சத்துக்கு போகணும்ன்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்திருக்கு. நாம எல்லாரும் முமுட்சுவாக இருந்துட்டு இருக்கோம். முமுட்சுன்னு சொன்னோம்னா மோட்சத்துல விருப்பம் உடையவர்கள் முமுட்சுக்கள். அந்த மோட்சம் எப்படிப்பட்டது? அபுனராவர்த்தி லட்சணம், அங்க போய் திருப்பி அனுப்பிச்சு விடுறான்றது கிடையவே கிடையாது. அந்த திருப்பி அனுப்பிக்கிறது, ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல இருந்து திரும்பி வரோம். எதனால திரும்பி வருவோம் அந்த இடத்துக்கு, அந்த இடத்த விட்டுட்டு ஏன் திரும்பி வருவோம்ன்றத நாம பரிசீலனை பண்ணணும். ஒன்னு, நமக்கு அந்த இடம் பிடிக்காது போயிடலாம், ஆகையால திரும்பி வரலாம். அல்லது அங்க இருக்கிறவாளுக்கு நம்ம பிடிக்காது போயிடலாம், ஆகையால திருப்பி அனுப்பிச்சுடலாம். இது ரெண்டு தானே நமக்கு நடக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல போறோம், அங்க ரொம்ப பரம சுகமாக இருந்துட்டு ரொம்ப சௌகரியமா எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இருந்தாலும் நமக்கு பிடிக்காது போயிடுத்துனாக்கா போறோம் போறோம்ன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருத்தோம்னா அங்கேருந்து திரும்பி வந்துருவோம். அங்க இருக்கிறவா வானான்னு சொல்லிட்டாலும் நாம திரும்பிட போறோம். எல்லாரும் யூஎஸ்ல இருக்கிறவா எல்லாம் இருந்துட்டு இருக்கா, இங்கேருந்து எல்லா நகரத்துல இருந்துட்டு இருக்கவா, யூஎஸ்ல இருக்கவா இவாள்லாம் இருந்துட்டு இருக்கா, நமக்கு அந்த இடம் பிடிக்காது போயிடுத்துன்னா இங்க என்னத்துக்குடா இந்த இங்க போய் உட்காந்துருக்குறது, நம்ம ஊர்ல போய் நம்ம பெருமாளை சேவிச்சுட்டு எங்கேனா ஒரு வாசத்தனையில உட்காந்து வாசல்ல பெருமாளை எழுறாருனாக்கா, அவரை கை கூப்பிட்டு நாம பாட்டுக்கு இருந்தாலே போறோம், சம்பாதிச்சது போறோம் என்ற ஒரு எண்ணத்தோட அந்த ஊர் பிடிக்காத வரவா சில பேர் இருக்கா. சில பேர் எப்படி இருக்கான்னா, உனக்கு இனிமே விசா கிடையாது, நீ போய் சேருன்னு திருத்தி அமைச்சுடுறான், ஆகையால வந்து சேர்ந்துடுறா. இது ரெண்டு தானே நடக்க போறது. ஆனா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனோமானா அந்த பகவத் அனுபவம்ன்றது இருக்க, அது அப்பேற்பட்ட அனுபவம், போறோன்ற புத்தி தோணாது, ஆகையால நாம்பளா திரும்பி வரமாட்டோம். சதாபசியத்து சூரியகான்னு நித்தியசூரியர்களுக்கு சமானமாக நாமளும் எம்பெருமானோட இருந்துட்டு எம்பெருமான அனுபவிக்கிறோம், ஆகையால போறோன்ற எண்ணம் நமக்கு வராது, ஆகையால நாம்பளா திரும்பி வரமாட்டோம். சரி, அவருக்கு பிடிக்கல போறோம்னு தெரிஞ்சு வச்சுட்டேருன்னா என்ன பண்றதுன்னா, பெருமாளும் நம்மள திருப்பி அனுப்ப மாட்டேதான். எப்ப ஞானி துவாத்மயமே மத்தம்னு வரப்போற, இத்தனை நாள் வரைக்கும் எப்ப வரலையே வரலையேன்னு ஏங்கி இருந்தவர் வந்திருக்கவன நம்மள போருண்டாப்பான்னு திருப்பி அனுப்பிக்க மாட்டேறான். அப்ப அவரும் அனுப்பிக்கல, நமக்கும் அந்த இடம் வந்து அனுபவம் போருன்ற எண்ணம் வராது. அப்படி இருக்கக்கூடியது அப்புனராவர்த்தி. அப்புனராவர்த்தி லட்சணமாக இருக்கக்கூடிய சிவைகுண்டத்துக்கு போகணும்ன்ற ஒரு எண்ணம், இந்த சம்சாரத்திலேருந்து விடுபட்டு மோட்சத்துக்கு போகணும், மோட்சத்தை அடைய வேணும் என்கிற ஒரு எண்ணம் வந்தவாளுக்கு, முமுட்சுக்களுக்கு அப்புனராவர்த்தி வர்த்தனினம் வர்த்தனையும் ஆருருட்சதா புருஷஸ்ய சிறகால புண்ணிய சஞ்சய பரிணதம் விசேஷம் ஆகர்ணய. நாம எத்தனையோ எவ்வளவு புண்ணியம்லாம் பண்ணிருக்கோம், அந்த புண்ணியத்தினுடைய ஒரு பலன் என்னன்றத நான் உனக்கு சொல்றேன். நான் நாம் பண்ண ஜென்மாந்தரத்துல பண்ண சுக்ருதம் தான் நமக்கு இப்படி மோட்சத்துக்கு போனோன்ற எண்ணமே ஏற்பட்டிருக்கு. ஜாயமானம் ஹி புருஷம் எம் பசியன் மதுசூதனஹா என்பதாக புராணங்கள்ல சொல்லப்படுது. நாம பறக்கச்சேயே போத்த யாரோ பார்ப்பா இந்த குழந்தைய, தேவதைகளுடைய கட்டாட்சம்ன்றது அந்த குழந்தை மேல விடும். அந்த பறக்கச்சேயே எம்பெருமானுடைய கட்டாட்சம் கணக்கு அந்த குழந்தை மேல விழுந்ததுன்னாக்க சவை மோட்சார்த்த சிந்தகா, அவன்தான் மோட்சத்துக்கு போனோன்றத பத்தியே நினைப்பானோ. அந்த மாதிரி அந்த எப்படியோ ஒரு சுக்ருத விசேஷத்தினால நம்மளுடைய பிறப்பிலேயே பகவத் கட்டாட்சம் ஏற்பட்டு மோட்சத்துக்கு போனோன்ற ஒரு எண்ணம் உடையவர்களாக நாம இருந்துருக்கோம். நமக்கு நம்மளுடைய சுக்ருத விசேஷத்தினால வரக்கூடிய நிலைப்பாடை சொல்லுகின்றேன், பலன்களை சொல்றேன், இதை கொஞ்சம் கேளு என்பதாக. பாதத்ராச நிரீக்ஷண பிரசமித பிரசமித சுர்வாச துர்வாசனாம் பும்சா சம்பிரதிசேமுஷி நிரவதிம் உஷ்ணாதி கிருஷ்ணாம் பரே அத்தித்வே மதிகஸ்மல பிரச்சலிதே பேவம் பிரதிஷ்டாபிதே சாமர்த்தியஞ்ச சமாதிசிம்னி நியதாவஸ்தம் வ்யவஸ்தாப்யதே. அடுத்த விஷயத்தை சொல்றார். இப்போ பாதத்ராச நிரீக்ஷண பிரசமித ஸ்வர்வாச துர்வாசனா பும்சா. ஒரு ஜீவாத்மா இருக்கு, அவளுடைய ஒரு புண்ணிய விசேஷம், ஜீவாத்மா பண்ண புண்ணிய விசேஷத்தினால சொர்க்கலோகத்துல இவனுக்கு இடம் கிடைக்கிறது. சொர்க்கலோகத்துல தேவதையா இருக்கான், இந்திரனா இருந்துருக்கான், ஏதோ ஒரு இதுவா இருந்துட்டு இருக்கான். ஆனா சொர்க்கலோகத்துக்கு போன உடனே இவளுக்கு சுகானுபவம் தான் இருக்கா என்ன, அதையும் கேக்குற அங்கேயும் இவளுக்கு சுகம் இல்லையா, என்னது சொர்க்கம் சுகத்துக்காகவே ஏற்பட்டது, சொர்க்க சப்தத்துக்கு அர்த்தமே சொல்லமானா சுகம்ன்றதுதான் சொல்றதுக்காக ஏற்பட்டிருக்கு, அங்க போய் சொர்க்கம் இல்ல சுகம் இல்லன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா, சொர்க்கேபி பாதபீதஸ்ய க்ஷயிஷ்ணோஹோ நாஸ்தி நிர்வத்தி என்பதாக. அந்த சொர்க்கமும் இவாளை பொறுத்த வரைக்கும் அழியக்கூடியதுதான். என்ன, எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கானோ புண்ணியம் பண்ணிருக்கிற வரைக்கும் தான் அந்த சொர்க்கத்துல இருக்க முடியும். இவ பண்ணிருக்கிற புண்ணியத்துக்கு ஏற்றவாறு அந்த சொர்க்கவாசம்னு சொல்லிருக்கிறபடினால அங்க உட்கானிருக்கச்சேயே ஒவ்வொரு நாளும், இன்னைக்கு ஒரு நாள் ஆயிடுச்சுனாக்க நான் விழுந்துட வேண்டியதுதான், கிழ போயிட போறேன் கிழ போயிட போறேன்னு நினைச்சிட்டு இதையே நினைச்சிட்டு விசாரப்பட்டு இருப்பானா. சொர்க்கேபி பாதபீதஸ்ய க்ஷயிஷ்ணோஹோ நாஸ்தி நிர்வத்திஹின்னு ஸ்ருதியில சொல்லிருக்கு. அதையால இது எல்லாருக்குமே இருக்கு சித்தமான ஒரு விஷயம். ஒரு அமெரிக்கால ஜனாதிபதியா இருந்தாங்க, முதல் 4 வருஷம் ஆறுது, 2வது 4 வருஷம் ஒத்தனே இருந்துட்டு போயிடுறான், ரெண்டாவது 4 வருஷம் ஆன பிற்பாடு இனிமே நாம ஜனாதிபதி ஆக முடியாது, ஆத்துலதான் உட்காந்துக்கணும்ன்றது ஒவ்வொரு நாள் குறைஞ்சு போயிட்டு அந்த விசாரத்துல தான் அவன் இருப்பான். அந்த மாதிரிதான் சொர்க்கத்துல இருக்கிறவாளும் இருந்துட்டு இருக்கு. இப்ப இது இது நல்லதா கெட்டதா? இது நல்லது. என்ன, சொர்க்கமும் ஒரு நிலையான சுகத்தை கொடுக்க வல்லது அல்லன்ற ஒரு விவேகம் ஏற்படுறது. பாத்திராச நிரீட்சண பிரசமித சொர்வாச துர்வாசனா, சொர்க்கத்துல இருந்துட்டு இருக்கிற துர்வாசனை இருந்துட்டு இருக்க, சொர்க்கம் போனா நமக்கு எல்லா சுகமும் இருந்துட்டு இருக்கு, எப்பவுமே நிம்மதியா இருக்கலான்ற ஒரு துர்வாசனை இருந்துட்டு இருக்க, அந்த துர்வாசனை போயிடுதான். துர்வாசனா பும்சா சம்பிரதி சேமுஷி நிரவதி திருஷ்ணா புஷ்ணாதி திருஷ்ணாம் பரே. இது என்ன பண்ணும், இந்த புருஷனுக்கு ஜீவாத்மாவுக்கு சொர்க்கம் கூட நிலையானது அல்லன்ற ஒரு விவேகத்தை ஏற்படுத்தி, எது நிலையான சுகமோ எது பரம சுகமோ அந்த பரம சுகத்திலே ஒரு ஈடுபாடு ஏற்படுத்தும்படியாக பண்றது. சேமுஷி நிரவதி புருஷ்ணாதி திருஷ்ணாம் பரே. பரே சொல்லும் பொழுது பரமாத்மாவினிடத்துல அது ஒரு புத்தி, இந்த புத்தி ஜீவனுடைய புத்தி பரமாத்மாவினிடத்துல ஒரு பெரிய ஒரு காதல் மாதிரி ஒரு மோகத்தை ஏற்படுத்தி எப்படியான பரமாத்மாவை அடைஞ்சிடணும்னு சொல்லி இவனுக்கு ரக்ஷணம் பண்றது. சொர்க்கம் போகணுன்ற ஆசையிலேருந்து விரக்தி வந்துடுத்து, அந்த ஆசையிலேருந்து விடுபட்டுட்டான், பரமாத்மாவை அடையணுன்றதுலதான் இப்போ இவனுக்கு ஆசை வந்திருக்கு. ஒண்ணு அர்த்தித்வே மதிகஸ்மல பிரச்சலிதே ஏவம் பிரதிஷ்டாபிதே. மோட்சத்துல அபேட்ச இருக்கு, இருந்தாலும் கூட புத்தியில இருக்கிற சில அழுக்குனால இது குறைஞ்சிருக்கு. இது நம்மள மாதிரி இருக்கிறவளுக்கு, நமக்கெல்லாம் எப்படி இருந்துட்டு இருக்குன்னா, நாம காலட்சேபெல்லாம் கேட்கறோம், கேட்ட பிற்பாடு சம்சாரம்ன்றது இருக்க ரொம்ப துக்கத்தோட கூட இருந்துட்டு இருக்குன்றது நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கு. சரி, இப்ப நாளைக்கு காத்தால வந்து ஒரு ஏன் மோட்சம் கொடுக்கறேன்னு பெருமாள் கேட்டாக்கா, யாரும் போறேன்னு சொல்றது இல்லை. இல்ல இல்ல, நான் அப்புறம் தேகாவசானத்துக்கு அப்புறமா வரேன், நானு இது வரைக்கும் என்ன சுக்கமோ துக்கமோ அதை பண்ணிடுறேன், அது எதமோ அதை அனுபவிக்கிறேன்னு நம்ம சொல்றது. நாம்ளா ஏத்துன்ட்டு பெருமாள் ஏனோ தெரியல நமக்கு இப்படி எல்லாம் ஒரு கஷ்டத்தை கொடுக்கறேன்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். இது எந்த விதத்துல நியாயம் நாம பண்றது? உனக்கு உண்மையான பக்தி கிடந்து இருந்துன்னாக்கா உண்மையாகவே எம்பெருமானத்துல மோட்சம் போனோம், எம்பெருமானத்துல அடைஞ்சு அபனராவர்த்தி லட்சணமாக இருந்திருக்கிற சேவை குண்டத்துல இருந்துட்டு கைங்கரியம் பண்ணோன்ற எண்ணம் உண்மையாவே இருந்துன்னாக்கா நாம இப்பவே பெருமாளிடத்துல பிரார்த்திச்சுட்டு மோட்சத்துக்கு போக வேண்டியது தானே. அவர் என்னமோ நமக்கு கொடுக்கறதுக்கு சித்தமா இருந்துட்டு இருக்கேன் சரணாகதி பண்ணிட்டு. நீயா ஏத்த தேகாவசானயமான் தொத்பாதம் பிராபய ஸ்வயம்னு சொல்லிவிட்டு இப்ப போய் பெருமாள் ஏன் எனக்கு என்னமோ சிக்ஷை பண்ணிட்டு இருக்கார், என்னமோ பண்ணிட்டு இருக்கார்னு சொல்லி என்னத்துக்கு சொல்ற, சொல்லவே வேணாமே. அப்போ நம்மளுடைய புத்தி நம்மளுடைய கர்மாவனால பாப விசேஷத்தினால மோட்சத்தை உடனே கொடுக்கறேன்னா கூட வானான்னு சொல்ற மாதிரி இருந்துட்டு இருக்கு. இந்த தெளிவு இல்ல நமக்கு. இது அர்த்தித்வே மதிகஸ்மல பிரச்சலிதேபி ஏவம் பிரதிஷ்டாபிதே. இப்போ நம்மளுடைய புத்தியினுடைய அழுக்குனால மோட்சம் வேணுன்ற ஒரு அர்த்தித்வம் இருக்க, அது கலக்கமுற்றதாக இருந்தாலும் கூட இந்த சொர்க்கெல்லாமும் அழியக்கூடியவைன்ற ஒரு விவேகம் வந்துடுத்துனாக்க இந்த அழுக்கும் போயிடும். சாமர்த்தியஞ்ச சமாதி சீம்னி நயதாவஸ்தம் வ்யவஸ்தாப்யதே. இப்ப என்ன பண்ணும், அஸ்தித்வம் கணக்கு வந்துடுத்துனாக்க சாமர்த்தியம் என்னன்னா சமாதி சீம்னி, சமாதி வரைக்கும் இருக்கக்கூடியது. பெருமாளிடத்துல உபாசனம் பண்ணணும், உபாசனம் பண்ணச்சே அஷ்டாங்க யோகம்னு சொல்லி சொல்றது. இது ஷடங்கமாக இருக்கிறது பரநியாசம், அஷ்டாங்கமாக இருக்கிறது 8 அங்கங்களை உடைத்தானதாக இருந்துட்டு இருக்கிறது பக்தி, அதுல சமாதின்றது கடைசியானது. அந்த சமாதியில வரச்சே தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம் என்பதாக சொல்லுவார்கள். தைலதாரை மாதிரி அவிச்சின்னம் இடைவிடாமல் இருக்கின்ற ஸ்மிருதிகள் தான். அந்த எண்ணம் அப்படியே பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலை. இந்த நிலைப்பாடுல வியவஸ்தாபியத்தை நம்மள இந்த முடிவான பாகம் வரை இது நிலவாக இருக்கும்படியாக பண்ணுவார். இப்ப மோட்சத்துக்கு போனோம்னாக்க அதுக்கு, அதாவது மோட்சோபாயத்துல ஈடுபடணும்னாக்க அதுக்கு அஸ்தித்வம் சாமர்த்தியம் இரண்டும் போகணும். அஸ்தித்வம்ன்றது அந்த மோட்சத்தை விரும்புறது. இப்ப மோட்சத்தை விரும்புறதுன்றது நம்மிடத்துல இருந்துருக்கு. சொர்க்கமே அழிவடையக்கூடியதுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கோம்னாக்க அழிவில்லாத இடத்துல பரமானந்தத்தை கொடுக்க வேண்டிய இடத்துக்கு போகணும்னு சொல்றது இருக்கு. அந்த அஸ்தித்வம் நம்மள்கிட்ட வந்துடுத்து. சாமர்த்தியம் என்ன இருக்கு அப்படின்னா எம்பெருமான அதை தபஸ் பண்ணி சமாதி உபாசனம் பண்ணி எம்பெருமான அடையிறது. எம்பெருமான சாட்சாத்கார ரூபமாக ஒரு நிலைப்பாடோட எம்பெருமான பாக்கிறது, அந்த அளவுக்கு தியானம் பண்றது. இது ரெண்டும் தானா வந்துடுத்து. இது ரெண்டும் வந்துடுத்துனாக்க அப்போ உபாயத்துல மூழ்வதற்கு உண்டான யோக்கியத்தை வந்துடுத்துன்னு அர்த்தம். இந்த யோக்கியத்தை வேணும்ன்றதுக்கு முதல்ல சொல்லியிருக்கார். மோட்சத்துக்கு அதிகாரம் தான் சொல்லியிருக்கார். இது பக்தி யோகத்துக்கு அதிகாரத்தை சொல்லியிருக்கார். பிரபத்திக்கு அதிகாரத்தை சொல்லல. பிரபத்திக்கு அதிகாரம் வேற, அத பத்தி அப்புறம் சொல்ல போறார். வாதத்ராச நிரீட்சண பிரசமித ஸ்வர்வாத துர்வாசன பும்சஹ சம்ப்ரதிஷே முஷி நிரவதிம் புட்டாதி திருஷ்ணாம் பரே அர்த்தித்வே மதிகஸ்மல பிரச்சலிதேபி ஏவம் பிரதிஷ்டாபிதே சாமர்த்தியஞ்ச சமாதிசீம் நிநியதாபஸ்தம் வ்யவஸ்தாப்யதே பிரதிக்ஷித்தா வத்ய பிரவரகுண நிர்தாரண புவாம் பரப்ரேம்ணா ஜுஷ்டா பவபிருதசுனா பாக்யவசதா அபின்னாஸ்வாதானாம் அமிரலீணாமிவியம் விகல்பம் விஜாத்த விதி பவன வைஷம்யஜனீதம். அதிகாரம் சொல்லியாச்சு. அடுத்தது உபாயத்தை சொல்ல போறேன். இந்த பக்தியோகம் இருக்கு எத்தனையோ விதமாக இருந்துருக்கு. அது எத்தனையோ விதமாக இருந்துருக்கிற அத்தனை பக்தியோகத்தையும் நாம் அனுஷ்டிக்கிறதா என்ன பண்றதுன்னு ஒரு பயமா. இதுக்காக அதெல்லாம் பயப்படுவானான்னு சொல்லி சொல்ற. என்னது எத்தனையோ விதமான பக்தி யோகம் இருக்குன்னு. பெருமாளை உபாசனம் பண்றோம். பெருமாளை உபாசனம் பண்ணச்சே சூரியமண்டலாந்தரவர்த்தி சூரியமண்டலத்துக்கு நடுவுல இருந்துருக்கிற பெருமாளா உபாசனம் பண்றோம். நம்ம கண்ணுக்குள்ள பெருமாள் இருக்கிறதா உபாசனம் பண்ணி தியானம் பண்றோம். ஹிருதயத்துல இருக்கிறதா பெருமாளை தியானம் பண்றோம். பெருமாள் சர்வ இடத்திலையும் எல்லா இடத்திலையும் வியாபிச்சு இருக்காருன்னு சொல்லி அந்த மாதிரி தியானம் பண்றோம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு குணங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து நாம தியானம்ன்றது உபாசனம்ன்றது நாம பண்ணிட்டு இருக்கோம். இத்தனையும் பண்ணாதான் நமக்கு மோட்சம் கிடைக்குமா, எத்தனை பண்றது எப்படி பண்றதுன்னு ஒருத்தன் பயப்படுறான். அத பத்தி இப்ப இந்த இடத்துல சொல்றாரு அவர். பிரதிஷித்தாவத்ய பிரவரகுண நிர்தாரண புவான். பெருமாள் எப்படி இருந்துருக்க? முதல்ல பெருமாளுடைய ஒரு நிலைப்பாடை சொல்லும்பொழுது பெருமாள் எப்படி இருக்கன்றது சொல்லச்சே. முதல் விஷயம், அவரிடத்துல எந்த விதமான கெட்ட குணங்களும் இல்லாதவராக இருந்துருக்கிறார். ஹேய குண சம்பந்தமே இல்லாதவராக இருந்துருக்க பெருமாள். பிரதிஷித்தாவத்யம் ஸ்ரீஹயகுணம் இல்லாத ஒரு நியூட்ரலா இருக்கிறான்னா அதுவும் இல்ல. பிரபர குண நிர்தாரண புவான், அவரிடத்துல இருக்கிறது அப்படியே கல்யாண குணங்கள் முழுசா இருக்கு, நிறைஞ்சவராக இருந்துட்டு இருக்க. அவருடைய உபாசனையினுடைய பிரிவுல வரச்சு பர பிரேம்னா ஜுஷ்டா பவபிருத அதுனா பாக்யவசதா. நாம எப்பயோ ஒரு ஜன்மாந்தர சுக்கிருத்தினால அந்த உபாசனத்துல நாம மூழ்றோம். அந்த உபாசனங்கள்ல வரைச்சே அந்தந்த உபாசனங்களுக்கு ஏற்பட்டதாக இருக்கிற குணங்களை கொண்டு நிர்குணமான பிரம்மத்தை உபாசனம் பண்ண முடியாது. எதேனா ஒண்ணு நினைக்கிறோம்னாக்கா அந்த வஸ்துல ஏதனா ஒரு விசேஷம் இருந்தா தான் அதை நினைக்க முடியும். ஒரு விசேஷமும் இல்லாததுன்னு ஒண்ணு நினைச்சு ஒண்ணு பண்ண முடியுமா? அந்த ஒரு விசேஷம் இல்லாததுன்னு நினைக்கிறதுக்கு அதுவேதான் விசேஷமாகும். ஆகையால நிர்குணமான பிரம்மத்தை உபாசனை பண்ண முடியாது. அது சகுணமாக இருக்கிற பிரம்மத்தை தான் உபாசனை. எப்படிப்பட்டவராக இருந்திருக்க, அனந்த கல்யாண குணங்களாக இருந்திருக்கிற எம்பெருமானாய் நம்மளுடைய பாக்ய விசேஷத்தினால உபாசனம் பண்றதுன்றது வரச்சே இந்த ஜீவன் பாக்யத்தினால வருது. இப்ப இனிமே எப்படி இருக்கும்னா, அபிநாஸ்வாதானாம் அகிருத லஹரீணாம் இவதியாம் விகல்பம் விஜாதா விதி பவன வைஷம்ய ஜனேதம். ஒரு அமிர்த சாகரம் இருக்கு, சமுத்திரம் இருந்துருக்கு, அதுலேருந்து காத்து அடிக்கிறது. காத்து அடிக்கச்சே அமிர்தத்தினுடைய திவலை வருது. அந்த திவலை பரம போக்கியமா இருந்துருக்கு, அமிர்தத்தினுடைய திவலை. அந்த திவலைய பார்த்து இந்த திவலைக்குதான் போக்கியத்துவம், அந்த திவலைக்கு போக்கியத்துவன்றது கிடையாது. எல்லா திவலைக்கும் சமமான போக்கியத்துவன்றது இருந்துட்டு இருக்கு, எல்லாத்தையும் சமமா அனுபவிக்கிறோம். அதே மாதிரிதான் எம்பெருமான உபாசனம் பண்ணணும்னு சொல்லச்சே எத்தனையோ வித்தியைகள், 32 வித்தியைகள் உள்ளன. அந்த 32 வித்தியைகள் பிரகாரத்துக்கு எந்த வித்தியினால உபாசனம் பண்ணாலும் கூட அந்த பகவத் அனுபவம்ன்றது இருக்க, ஒரு அமிர்த லஹரி மாதிரி, அமிர்தத்தினுடைய திவலி மாதிரி, திவல மாதிரி, அதுல வரக்கூடிய பலன்றது இருக்க, அமிர்தத்தை அனுபவிக்கிறது எப்படி சமமாக இருந்துருக்குமோ அந்த மாதிரி உபாசனங்களுக்கு வரக்கூடிய பலனும் சமமாக தான் இருக்கும். ஆகையால எல்லாத்தையும் எல்லாரும் பண்ணணும்னு அவசியமில்ல. விகல்பம், இது பண்ணாலும் அந்த பலன் ஏற்படும், அது பண்ணாலும் அதே பலன் தான் ஏற்படும். ஆகையால விகல்பம் விஜாதா விதி பவன வைஷம்ய ஜனிதம். இது எம்பெருமானுடைய ஒரு நிர்தாரணத்தினால வந்தது. அந்த பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த அமுத திவல மாதிரி இந்த பக்தி மார்க்கங்கள்ல நம்மளுடைய ஒரு பூர்வ கர்மாவாகிற ஒரு காத்துனால தனக்கான அலை இது, உனக்கு ஏற்பட்டது இதுன்றத தீர்மானம் பண்றவர் பெருமாள் தான். அப்படி தீர்மானம் பண்ணி உன்ன ஆதித்ய மண்டல அந்தர்வர்த்தியாக இருந்திருக்கிற பெருமாளை உபாசனம் பண்ண வைக்கிறதோ, இல்ல கண்ணுக்குள்ள இருக்கிறவரது புருக்கள் இரண்டு புருவங்களுக்கு நடுவில் இருக்கிறது பிரிய பூமான்னு சொல்லிட்டு பெருமாள் சர்வ வியாபியாக இருந்துருக்கான்னு அவரை, இல்லன்னாக்க தகர வித்தியான்னு சொல்றது தன்னுடைய ஹிருதய பிரதேசத்துல ஹிருதய குகையில எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான உபாசனம் பண்றதுன்னு ஏதோ ஒரு விசேஷங்கள்ல கொண்டு ஒன்ன உபாசனத்துல ஈடுபடுத்துவர். ஆகையால இதுக்காக விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அயஞ்ச பரம புருஷ சரணார விந்த மகரந்த மதுகரகாம் பிருந்தாரக நகரம் அபி நரகம் பரம் நிச்சேஷ்யதி. ஆகையால இது என்ன பண்ணும் தெரியுமா அப்படின்னா, எம்பெருமானுடைய திருவடி தாமரையாக ஒரு தேன், அந்த தேனை சாப்பிடுற வண்டாக ஆகி இந்த தேவர்கள்லாம் சொர்க்கத்தை ரொம்ப விசேஷமா சொல்லிட்டு இருக்காள், அவளுடைய நகரத்தை கூட நரகம்னு நிச்சயம் பண்ணும்படியாக பண்ணுகிறது என்பதாக சொல்லுகின்றார். இதுக்கப்புறமாவும் சில விஷயங்களை விவேகன் சொல்ல போற. இப்ப சுமதியினுடைய பயத்தை தெளிவிக்கிறதுனுடைய ஒரு ஆரம்பத்தை நாம இப்ப பார்த்தோம். மீதி விஷயங்களை அடுத்த வாரத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.